சத்நாம ஸ்ரீ வாஹேகுரு சாஹிபஜி கோண்ட மஹல்லா பஞ்சவா ராக்கணஹார திஸ்காயாங்க கரே நிரங்கார ஜாகவ ராக்க ராக்கணஹார காயங்க கரே நிரங்கார ரஹம் மாத கர்பம அகனனா ஜோஹ க்ரோத லோப மோஹ நா போஹ சாத சங்க ஜப நிரங்கார நிந்தக க மோஹ லாக ஷார ராம கவச தாச கா சன்னாஹோ தூத துஷ்ட தேச போஹத நாஹே ஜோ ஜோ கர்ப கரே சோ ஜாயே கரீப தாஸ கீ ப்ராப சரணாயே ஜோ ஜோ சரண பயா ஹார ராயே சோ தாஸ ரக்ஷயா அப்பன கண்ட லாயே ஜேகோ பஹுத கரே அஹங்கார ஓஹ கின மஹருலதா காக்கு நால ஹேபி சச்சா ஹோவனஹார சதா சதா ஜாயி பலஹார அப்பனே தாஸ ரக்கே கிருபாதார நானக கே ப்ரப பிராண ஆதார ஹேபி சச்சா ஹோவனஹார சதா சதா ஜாயி பலஹார அப்பனே தாஸ स रखे कृपा तार नानक के प्रभ प्राण आधार वाहे गुरु जी का खालसा वाहे गुरु जी की फतेह गोंड महला पंजवा जा कौ रख रखण हार तिसका अंग करे निरंकार